பொழியும் இதயம் எனது பறவை இனம்போர் பாடும் மனது குடும்பம் சிரித்தால் நானும் சிரிப்பேன் என்றும் ஆசம் பொழியும் இதயம் உனது பறவை இனம்போர் பாடும் மனது தர்மனம் திறன தரணனாம் தரணனாம் திறன தரணனாம் தர்மனம் திறன தரணனாம் திறன தரண திறன தரண திறன தரணன திறன திறனாம் பாசம் பொழியும் இதயம் எனது பறவை இனம்போர் பாடும் மனது மகனும் விளக்காய் விளங்கும் மருமகளும் இருக்கும் வரைக்கும் எனக்கே மயக்கம் இவர்கள் வழியே வம்சம் தழைக்கும் வாழ்வில் இந்த சொர்க்கம் நிற்கும் வாழும் காலம் தோறும் பாசம் பொழியும் இதயம் எனது பறவை இனம்போ பாடும் மனது பகலும் மன அமைதி இருக்கும் அதுதான் எனது வழி இடையில் தடைகள் இருந்தால் உடைப்பேன் விதியே வந்தால் அதையும் எதிர்ப்பேன் நான் நினைத்த வண்ணம் எண்ணம் நாளும் காணும் இன்பம் பாசம் பொழியும் இதயம் எனது பறவை இனம்போல் பாடும் மனது குடும்பம் சிரித்தால் நானும் சிரிப்பேன் என்றும் பாசம் பொழியும் இதயம் உனது பறவை இனம்போல் பாடும் மனது தரணனம் திறன தரணனாம் தரணனாம் திறன தரணனாம் தரணனம் திறன தரணனாம் திறன தரண திறன தரண திறன திறன திறன திறன திறன